ரயிலாராரோ எனக்குவாதோ பேரை சொன்னால் ரயிலாராரோ ரயிலாராரோ இசை பாடாதோ காதல் சொன்ன நீ பேசினால் தூசியும் தொங்கும் தோட்டமே ஓராயிரம் வானொலி உள்ளே கேட்குமே தெருவே பேரை சொன்னார் ரயிலாராரோ இசை பாடாதோ காதல் சொன்னார் கொலுசுங்கிடுதே அதிலே இதயம் பிதுங்கிடுதே எழிலான தேவதை அறியாயுனியதை கனவில்லிமைகள் கசங்கிடுதே அதிலே உறக்கம் நசங்கிடுதே அழகாக நோவதை எழுதாயோர் கதை எங்கே என்று சில நாளாக நான் என்னை காணாமல் தேடித்தான் வந்தேன் உலகினிலே இணைந்தே வரும் உன்மொழிகளிலே கடலாகும் சங்குமே பணியாதோ சிங்கமே